ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்கதிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ததைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே. माता पिता इव दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्पदङ्ग्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् गरश्च महदाह्वय भट्टनादः श्रीभक्तिदार कुलशेखर योगि वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्तु नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्गोज्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायाम् सजनिगलितम् या फलात्कृत्य भुङ्क्ते इदम् भुज एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डान् अरङ्गर्क् पन्नु दृप्वा वै पल्पधियम् இசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூரிக் கொடுத்தாலை சொல்லு சூரிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாளினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா பண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லியேன் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே எல்லே இளங்கிளியே இந்த முரங்குடியோ சில்லந்தழையேன் அங்கே நீர் போதருகின்றேன் வல்லை முன் கட்டுரைகள் பண்டே முன்பெரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பரிமாற்றம் செய்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது இருக்கு. பரிமாற்றம் அப்படின்னா வார்த்தை பேசுதல். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவருக்கொருவர் வார்த்தை பேசும்போது அதில் வைஷ்ணவ லட்சணம் தெரியணும். பாகவதர்களுக்கு தாசனாக இருப்பான் அப்படிங்கிறது வைஷ்ணவ லட்சணம். பகவானுக்கு தாசனாக இருப்பான், பகவானைச் சேர்ந்த பாகவதர்களுக்கும் தாசனாக இருப்பான். அதனாலே நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி அப்படின்னு ஆழ்வான் சொல்றார். நித்தியமே பரஸ்பரம் நீச்சபாவத்தை அவ விரும்பறானா. அடியேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா இன்னொருத்தரும் அடியேன் அப்படின்னு அடியேன்னா தாசன் அர்த்தம். இவர் அவரை பார்த்து தாசன் அப்படின்னா அவரும் இவரை பார்த்து தாசன்கிறார். பொதுவாக லோகத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒருத்தர் தாசன் அப்படின்னா இன்னொருத்தர் சுவாமியா இருக்கணும். அந்த சுவாமிக்கு இவர் தாசன் அப்படிதானே கணக்கு. அப்ப அடியவன் அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன் பெரியவன் அப்படி இருக்கணும். ஆனால் பரஸ்பர நீச்சபாவைகி இங்க இவர் அடிவன் சொல்லும்போது அவர் இவருக்கு அடிவரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இதுதான் வைஷ்ணவம். ஏன்னு கேட்டா விஷ்ணுவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளே விஷ்ணுவை பார்க்கிறபடினாலே தாசன் அப்படின்னு சொல்றான். ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிறார். சேவிச்சா கூட வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தா சேவிக்கணும். அவர் இவரை பார்த்தா சேவிப்பார், இவர் அவரை பார்த்தா சேவிப்பார். ரெண்டு பேருமே சேவிப்பான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சேவிச்சிருப்பான். பக்கத்துல இருந்து பாக்குறவாளுக்கு வேடிக்கையா இருக்கும். என்ன வேடிக்கையா இருக்கே? பொதுவாக நாமெல்லாம் ஒருத்தர் சேவிச்சு இன்னொருத்தர் ஆசீர்வாதம் பண்றதான பாத்துருக்கோம். இங்கே ரெண்டு பேருமே சேவிச்சிருக்காளே அப்படின்னா அவர்களுக்கு ஆசையம், அவரை சேவிக்கணுங்கிறது தன்னுடைய பாக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்கார். அந்த மாதிரி இவர்களுடைய செயல்களிலும் இவருடைய வார்த்தைகளிலும் இவருடைய நடத்தைகளிலும் எல்லாத்திலையுமே பரஸ்பரம் இந்த தாசபாவம் அப்படிங்கிறது தெரியும். தாசதாசபாவம் அப்படிங்கிறது. அதனால பேசும்போது அடியேன் அப்படின்னும் தேவரி அப்படின்னும் பேசுவார். தேவரி அப்படின்னா நீங்கள் அர்த்தம். நீங்களை தேவரின்னு சொல்றது காரணம் என்னன்னா தேவர் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. தேவகா அப்படிங்கிறது ரொம்ப பெரியவாள் ரொம்ப மரியாதையோட சொல்ல தேவகான்னு சொல்றது. அதனால இவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப மரியாதையா இருக்கிறபடினால அவரை தேவர்னு சொல்லி ஈர் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதைக்கு சேர்த்து தேவனாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவரீர் அப்படின்னா ரொம்ப மரியாதைக்குரியவரான நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இது அஜாவைதி தேவகா இப்படிலாம் நாடகங்கள்ல வரும், ராஜாங்கிற அர்த்தத்துல வரும், ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தேவகா அப்படிங்கிறது வரும். நீ தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, தேவநாதன எல்லாருமே தேவர்களுக்கெல்லாம் நாதன் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவநாதன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். திரிதசநாதா தெய்வநாயகன், தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தேசிகன் வந்து இதுல ஒரு கேள்வி கேட்கிறார், தேவநாதனை பார்த்தே கேட்கிறார், அப்ப உன்ன தேவநாதன் மகான்கள் எல்லாரும் பெயர் வச்சு சொல்றா, ஆனா அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, நீ ஒன்னு தேவர்களுக்கு மாத்திரம் நாதன் இல்லையே, நீ எல்லாருக்குமே சகல லோகத்துல இருக்க தேவ யக்ஷ கிண்ணர கந்தர்வர்கள் அப்புறம் முனிவர்கள் மகர்ஷிகள் அப்புறம் மனுஷர்கள் இன்னும் மேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீ நாதன், மொத்த பேருக்கும் நாதனா இருக்கிறவர் போய் தேவர்களுக்கு நாதன் அப்படின்னு சொல்றது உன்னுடைய பெருமைய குறைச்சு சொல்ற மாதிரி, பகவானுடைய பெருமைய கூட்டி தானே சொல்லணும். சுவாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாத்து துவாம் தேவநாயகமுசந்தி பராபரஜாக, விஸ்வம் முழுக்க அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கா, எத்தனையோ சிவன்கள் இருக்கா, எத்தனையோ தேவர்கள் இருக்கா, அது தவிர எத்தனையோ ரிஷிகள் இருக்கா, எத்தனை ஜந்துக்கள் எல்லா தனக்கு அதிகமா வச்சிருக்கோம். தேவர்கள் அப்படிங்கிறது இந்த பகவானுடைய விபூதியான இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்துல தேவர்கள் பார்த்தா ரொம்ப சொல்பம், அது அடியோட ஒண்ணும் கிடையாது, 1% கூட வராது. அப்படி இருக்கச்ச அந்த தேவர்களுக்கு நாதன் சொல்றது போய் என்ன பெருமை இருக்கு? ஆனா சொல்றவா யாருன்னா பராபரஜாம, பரம சாஸ்திரங்கள்லாம் தெரிந்தவர்கள், உன்னுடைய பரதத்துவத்தை தெரிந்தவர்கள்லாம் உன்னை தேவநாதன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் அப்படி சொன்னா? இத போய் ஒரு பெரிய பெருமையா ஏன்னு சொன்னா, சொன்னா அது மாத்திரம் இல்ல, எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர ஒண்ணு மாத்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னா அது தப்பு, அது அபச்சாரம். அப்போ பெருமாள் என்ன பண்ணாராம், அவ சொல்றத சரியாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிராய பிரதர்சயித்தும் ஏதிதி பிரதீமஹா தத் பக்தி பூஷித தியாம் இய தேவ பாவம், பகவான் என்ன பண்ணாராம், அவ சொல்றத சத்தியமாக்கணும்னு நினைச்சாராம். அதனால தன்கிட்ட யார் பக்தி பண்றாளோ, தன்னுடைய பக்தர்களா யார் இருக்காளோ, அவர்களை எல்லாம் தேவர்கள்னு சொல்லும்படி ஆக்கிட்டாராம். ஆக்கினா அந்த தேவர்களுக்கு இவன் நாதன், மற்றவர்களா நாதன் இருக்கட்டும், பக்தர்கள் நிறைய பேர் கல்வி அவர்களுக்கு பகவான் வந்து ஏகாந்த நாதனாக இருக்கார், அவர்களுக்கு பகவான் விட்டா வேற யாரும் கிடையாது, அவர் இல்லட்டா அநாதையா இருப்பவர்கள் அவர்கள், அப்படி அவர்களுக்கு நாசனாக அந்த பக்தர்களை எல்லாம் தேவர்கள் ஆக்கிட்டான் பகவான். தேவர்கள்னா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவர், அந்த தேவர்கள் இல்ல, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவா பிரத்யக்ஷம் பிராமணாஸ்தான் ஏவதேரம் பிரீணாதிங்கிற வேதம், வேதத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டாங்க, யாகம் பண்ணி வைக்கக்கூடிய மகரிஷிகள், யாகத்துக்கு ரித்திகளா இருந்து யாகம் பண்ணி வைக்கக்கூடிய மகரிஷிகள், அவர்களை பார்த்து பிரத்யக்ஷ தேவர்கள்னு சொல்றது. யாகம் யாருக்காக நடத்துறான்னா அந்த தேவர்களுக்காக நடத்துறான், ஆனா அவர்கள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா இவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியற தேவர்கள் அப்படின்னு தேவர்கள்னு ஒரு பட்டத்தை அவளுக்கு கொடுக்கறது வேதம். அவ கண்ணுக்கு தெரியாத தேவர்கள் இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியற தேவர்கள் இருக்காள் இவர்கள், இவர்களை நல்லா கௌரவிக்கணும், இவர்களுக்கு நல்ல ஆகாரங்கள் தரியாராதனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வேதத்துல சொல்லு. அந்த மாதிரி வேதத்துல சொன்ன அந்த பாணியை பின்பற்றி பகவான் கிட்ட யார் பக்தி பண்றாலோ அவர்களை எல்லாம் தேவன் ஆக்கிட்டான், தேவர்கள் ஆக்கிட்டாராம் பகவான், ஆக்கி அந்த தேவர்களுக்கு நாசனா இருக்கானா, அதான் அதனுடைய ரகசியம். அது மாதிரி எல்லாரையும் தேவர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ மரியாதைக்குரியவராக, அதனால தேவரீர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வார்த்தையிலேயே அது தெரியணுமா, இங்க ரெண்டு பேர் வார்த்தை சொல்றா, அவ வந்து உள்ள படுத்திருந்திருக்கிற ஒருத்தையே எழுப்புற, அப்போ எல்லே இளங்கிலியே இன்னும் உரம்புதியோ அப்படின்னு இவ எழுப்ப சில்லன்று அழியே மீன்கிறாவ, சில்லு கூப்பிடாதுங்கோ அப்படின்னு அவ சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருக்கும் அப்படின்னு சொன்னாருக்கே, உன் வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, ரொம்ப நாளா நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம், இன்னும் நேத்தா நீ பேசிட்டு இருக்க, ஏதோ நாங்க வந்து உங்களை வந்து எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சா சில்லு எழுப்பாதுங்கோ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, வல்லீர்கள் நீங்களே, அவ சொல்ற நான் ஒன்னும் வார்த்தையில கெட்டிக்காரி இல்ல, என்ன கூட நீங்க தான் கெட்டிக்காரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஆயிடுகா இல்ல இருக்கட்டும், நானே கெட்டிக்காரியா இருக்கட்டும் அப்படிங்கிற உடனே ஒல்லை நீ போதார், நீ சீக்கிரம் எழுந்து வந்துரு அப்படின்னா, எல்லாரும் போந்தாரோன்னு கேட்டா, அவ உள்ள இருக்கிறோம் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா, போந்தார் வந்தாச்சுன்னுட்டா. போந்து எண்ணிக்கொள், நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள், நம்ம கிருஷ்ணனை பாடலாம், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை வாயினை பாட அப்படின்னு இருக்கு. இதுல வள்ளியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, நானேதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதனால அபராதத்தை தன்மேலே ஏற்றிக்கொள்க, அதாவது இன்னொருத்தன் மேல தோஷம் சுமத்தாமல் அந்த தோஷத்தை தன்மையிலே ஏறிட்டுக் கொள்வதுங்கிற வைஷ்ணவ லட்சணம் தெரியுது அப்படிங்கிறா. அதனால இந்த பாட்டுக்கு தனியா சுவாபதேசம் தேவையில்லாத மாதிரி இதுவே ஒரு பாகவத லட்சணத்தை அழகாக சொல்லுற மாதிரி இருக்கு. இதுல வந்து ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா தெரியுது. எல்லையே இலங்கிலேயே அழகா தான் கூப்பிடுறா. இன்னும் முரம்புதியோ அப்படிங்கிறா, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, தூங்கல பார்த்து அம்மா எழுந்துருன்னு சொல்லுவேன், இனிமா தூங்கிட்டான போறதுக்கு டென்ஷன். அதனால சில்லண்டழியின் நீர் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பேசுறது கடைசியில அந்த படியை தானே ஏத்துக்கிறாங்க, இது ஒரு அழகான விஷயம். இப்படி ஆனால் அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சுக்ரீவ பெருமாளும் சுக்ரீவ மகாராஜரும் இளைய பெருமாளும் பேசின வார்த்தை. இளைய பெருமாள் என்ன பண்ணிட்டா, சுக்ரீவன் கிட்ட கோபம் உண்டு. பெருமாள் கிட்ட அவர் வந்து பெருமாளை பார்க்கவே இல்லை, ராமனை பார்க்கவே இல்லை சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, உடனே ஆனந்தமா அப்படியே இருந்துட்டான். ராமன் ஏதோ சொன்னார், பெருமாள் சொன்னே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுச்சு. இல்லை பெருமாள் நேர போனார் சுக்ரீவன்கிட்ட போய், அந்த சுக்ரீவன் அந்த கிறிஸ்டியன் தெய்வம் அங்க வாசல்ல நின்றுட்டு பெருசா சத்தம் போட்டார், வாலி போன கதவு இன்னும் திறந்துதான் இருக்கு, உன்னை மொத்த பேரும் யமலோகத்துக்கு அனுப்பிச்சுடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னா பேசினேன். சுக்ரீவன் உள்ள இருந்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கச்ச, அப்ப திருவடி ஆஞ்சநேயர் கருள் அவர் வந்து ஒரு உபாயம் சொன்னார். அப்படின்னு தப்பு பண்ணியாச்சுன்னா அஞ்சலி தான் பண்ணியாகணும், வேற வழி கிடையாது. நீங்க போய் பார்க்காத தப்பு, அதனால அஞ்சலியை பண்ணிடும் அப்படின்னா. அவர் திடீர்னு ஓடி வந்து சுக்ரீவன் தக்கத்துருவாட்ட அஞ்சலி பண்ணி, இது கிஞ்சித் விக்ராந்தம் விஸ்வாசப்ரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷவிதவ்யம் மே ந கஸ்தி நாபராத்யதி. நாம் பிரேஷ்யன், உங்களுடைய வேலைக்காரன் மாதிரி, அதனால அடி என சவி தருள வேணும் அப்படின்னு சொன்னார். இது வேடிக்கை என்னன்னா, மகாராஜா இருக்கோ பதிலுக்கு கோவிக்காமல் வந்து சொன்னாருங்கிறது கூட வேடிக்கை. சொன்னார் இல்லையோ, உடனே அடுத்த கஷணம் பார்த்த லக்ஷ்மண பெருமாள் ஒரு வார்த்தை பேசினார். எச்ச சோகாது அபிபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான்யுக்தா தச்சத்வம் சந்து மருகதி. நான் நம்ம சொன்னதை நீர் க்ஷமிச்சுக்கிறேன், நான் ஏதோ அதிக பிரசிகரமா சில வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், பெருமாளுடைய சோகத்தை நினைச்சு பேசிட்டேன், நீர் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு. பரஸ்பரம் க்ஷமை பிரார்த்திக்கிறா இல்லையா. ஏ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது இல்ல, நீ சின்னவனா நான் சின்னவனா அப்படின்னு ஒரு போட்டி. நாம தேசியன் அழகா சொல்ற, பழி சுமந்த மகாராஜர் விஷயத்திலே இளைய பெருமாளுடைய சீற்றம், அந்த சீற்றத்தை கண்ட சன்மந்திரியான திருவடி உபதேசம் பண்ணா, உடனே அவர் சரணாகதராய் அவர் வர, மகாராஜரும் வந்து சுக்ரீவனும் வந்து க்ஷமை கொண்ட பிரகாரம் வந்து என்ன க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னாதான். இதனால என்ன தெரியுங்கிறதா, பகவத் விஷயத்திலே அபராதனானாலும் பாகவதரை க்ஷமையை கொள்ள அம்முகத்தாலே பெருமாள் க்ஷமித்தருளுகிறாரே. பாகவதர்கிட்ட க்ஷமை பிரார்த்திக்கிறது உயர்ந்த விஷயம். பகவத் விஷயத்தில் தப்பு பண்ணா கூட பாகவதர்கிட்ட போய் க்ஷமை பிரார்த்திக்கிறான், ஏன்னா ராமன்கிட்ட தப்பு பண்ண சுக்ரீவன் லக்ஷ்மணர்கிட்ட பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. அதுபோல லக்ஷ்மணன் சொன்னார் இல்லையா, அது வந்து அடியான க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுதான் உண்மையில பெரிய விஷயம். அதாவது சொல்றார், சாபராதரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் புரிந்து அனுதாபத்தால் கிருத பிராயசித்தரானால் இவர்கள் விஷயத்தில் அபராத திசையில் பண்ணின அநாதராதிகளுக்கு தாங்கள் எதிரே க்ஷமை கொள்ள வேண்டும். யாராவது வந்து மன்னிப்பு கேட்டானா, ஆமாண்டா நீ என்ன பெரிய மன்னிப்பு கேட்கிற, அன்னைக்கு பண்றதையும் மன்னிட்டுன்னு சொல்லக்கூடாது. பதிலுக்கு அடியந்தான் தேவர் தப்பா சொல்லிட்ட, என்ன மன்னிச்சுக்கணும் பதிலுக்கு கேட்கணும் அப்படின்னு பரஸ்பரம் தோஷத்தை ஏறிட்டுக் கொள்ளணும். அதுதான் நானே தான் ஆயிடுக, நானே பண்ணதா இருக்கட்டும் அப்படின்னு. தம்மிடம் இல்லாத தோஷத்தை ஒருவர் சொன்னாலும் அதை இல்லை என்ன பண்ணாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீவைஷ்ணவன் அப்படின்னு அந்த லக்கணத்தை அழகா எடுத்து சொல்றார். அதை இங்க சொல்றது ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் விஷயத்திலேன்னு பார்க்கும்போது இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு ஆச்சாரியை எழுப்புறார்கள். இல்லேன்னா அவருடைய குரல் மதுரை, மதுரம் இளங்கிளியே, கிளி மாதிரி பேசக்கூடியவர், கிளி மாதிரி பேசக்கூடியவர், இளங்கிளி மாதிரி இருக்கக்கூடியவர், கிளி கிளிக்கு இருக்கக்கூடிய மதுரம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கிளி எப்படி சொன்னத்தை திருப்பி சொல்லுமோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தமது ஆச்சாரியர்கள் சொன்னதுதான் திருப்பி சொல்லுவான், தானா ஒரு அர்த்தம் சொல்ல மாட்டான். சுவாமி தேசியன் சொல்றார், என்னை அப்புள்ளார் கிளி போல பழக்கி வைத்தார் அப்படின்னார். கிளி போல அப்புள்ளார் பழக்கி வைத்தார், சொல்லு சொல்லு சொல்லுன்னு திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்ல வச்சார். அப்புள்ளார் என்ன சொல்ல வச்சாரோ அது அப்படியே ரகசிய சாஸ்திரம் எழுதிட்டார். இவர் தனியா ஒண்ணு எழுதல, கிளி வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாதுன்னு சொல்லுவான். கிளி வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாது, நம்மளா ஒரு வாக்கியம் சொன்ன வச்சுக்கோங்க, நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அது வெளியில சொல்றோம். ஆனா கிளி சொல்லும்போது அது மனசுக்குள்ள எந்த எண்ணமும் கிடையாது, சொல்றது திருப்பி சொல்லு அவ்வளவுதான். அது மாதிரி தேசியங்களோட ரகசிய திரைசாரம்ங்கிறது கிளி வாக்கியம் போல, என்னுடைய தாற்பயம் இல்லை, என்ன என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை நான் திருப்பி சொன்னேன் அவ்வளவுதான், இல்ல என்னுடைய அபிப்பிராயம் ஒன்னும் கிடையாது அப்படின்னாரு. அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் உபதேசித்த அர்த்தத்தை சொல்றபடினால கிளி அப்படின்னு பேர் ஆச்சாரியர்களுக்கு. இளங்கிளி அப்படின்னா அந்த அர்த்தத்தை இளமையோடு கூட உபதேசிக்கிறபடினாலே இளங்கிளி. கைங்கரியத்திலையும் சரி உபதேசத்திலையும் சரி இவருடைய இளமைங்கிறது குறையவே குறையாது. சரி இப்படி நாளாக நாளாக உபதேசம் தளர்ந்து ஒண்ணுமில்லாது போகணும்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாளாக நாளாக இன்னும் நல்லா உபதேசம் பண்ணுவார்கள். அதனால எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னும் ஏன் நீர் சரணாகதரான நீர் ஆத்மானுபவம் பண்ணிட்டு இருந்தா போராது, நாங்கெல்லாம் சிஷ்யர்கள் வந்திருக்கோம், சரணாகிதான் ஆயிடுத்தேன்னு பேசாம இருக்க வேண்டாம், எங்களுக்காக நீர் அனுகிரகம் செய்ய வேணும், இன்னும் நாங்க இத்தனை பேர் இருக்கோமே, இன்னும் பிற்காலத்துல வரவா நிறைய பேர் இருக்காளு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா. சில்லன் நிறையமே நங்கை நீர் போதருகின்றேன், இப்போ வந்துட்டேன் நங்கை மீன்னா பூர்ண ராணுவர்களே அப்படின்னு அர்த்தம். இன்னும் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் வந்து சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றதை என்னுடைய பரவ பாகியமா நினைக்கிறேன், நான் வந்துடுறேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருகள், உங்களுடைய வார்த்தா சாமர்த்தியம் உங்களுக்கு தெரியுமே, ஆச்சாரனுடைய உபதேசங்களை இன்னும் நிறைய பேர் கேட்டு கேட்டு ஆனந்தித்திருக்கார்கள், அதனால எங்களுக்கு அது கிடைக்கணும் தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இப்படியாக வார்த்தை பேசுவதாக இருக்கு. இதுல வந்து சுவாமி தேசிகனுடைய வைபவம் வந்து இந்த பாட்டுல ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசிகன் எழுதியிருந்த போது அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் தேசிகன் கிட்ட சின்னதாக ஒரு வேடிக்கை பண்ண ஆரம்பிச்சார். இல்லைங்கிட்ட தேசிகனுக்கு கவிதாச்சிக சிம்மம் அப்படின்னு ஒரு பிருதம் இது ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஸ்ரீவைஷ்ணவர்கள் கொடுத்தது. மூணு பிருதம் ஸ்ரீரங்கத்துல கிடைச்சது. வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறது ரங்கநாதன் தந்தது, சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறது தாயார் தந்தது, கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிறது வைஷ்ணவ பெரியவர்கள் தந்தது. மூணு மூணு பட்டம் தேசியனுக்கு. இதுல அவர் என்ன சொன்னார், வேதாந்த ஆச்சாரியர் ரங்கநாதன் தந்த பிருதத்தை தேசியன் வந்து சார்த்தமாக்கிட்டார், சரியாக்கிட்டார். என்ன அதிகரண சாராவளி, தத்வதீட்டா, அதுக்கப்புறம் வந்து புத்தகங்கள், தத்துவமுக்தாக்கலாகவும் இதெல்லாம் ஏகப்பட்ட புத்தகங்கள் பண்ணார், அதெல்லாம் சரியாயிருக்கு. வாஸ்தவம் தான், உண்மையிலேயே வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், இவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு தாயார் கொடுத்தார், அதையும் தேசியம் வந்து சார்த்தமாக்கிட்டார். ஏன்னா நியாயசாஸ்திரத்துக்கு நியாயதந்திரத்துக்கு நியாய பரிசுத்தின்னு கருத்தம், மீமாம்சாந்திரத்துக்கு சேஸ்வர மீமாம்சா கருத்தம், அந்த மாதிரி அந்தந்த தந்திரங்களை எல்லாம் அவர் வந்து அடக்கி ஆண்டிருக்கார். எல்லா தந்திரமும் இவருக்கு அதீனமா இருக்கு, தந்திரம்னா சாஸ்திரம்னா இருக்கு, எல்லா சாஸ்திரமும் தனக்கு அதீனமா வச்சுட்டு பல கிரந்தங்கள் சாதித்தார், அதுவும் வாஸ்தவம். கவிதார்த்திக சிம்மம் அப்படின்னா கவிகளே சிறந்தவர் அப்படின்னு ஒண்ணுக்குள் தார்த்திக சிம்மம்ங்கிறதும் வந்துருக்கு. தர்க்கவாதம் பண்ணி வாதத்துல ஜெயிச்சுதானே ஸ்ரீரங்கத்தை மீட்டெடுத்தார் தேசிகன், சததூஷணி எல்லாம் பண்றாரு தர்க்கவாதத்துல, அதனால அதுவும் சரியா இருக்கு. ஆனா கவி சிம்மம்னு இவர் சொல்ல முடியாது, இன்னும் நல்ல பெரிய கவிதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பண்ணாதானே கவி சிம்மம்னு சொல்ல முடியும், அதை சார்த்தமாக்கணும் அப்படின்னா. அது வரைக்கும் இவர் கவி சிம்மம் அது ஏற்கா கேட்டார் அப்படின்னா இவர்கிட்டே இருந்து அதை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கறேன், ஒரு போட்டிக்காக கேட்கல, இப்படி கேட்டாதான் அவர் ஏதாவது பண்ணுவார், அதனால அப்படி ஒரு காவியம் பண்ணார்னா நன்னா இருக்கும்னு ஆசை, அதனாலதான் கேட்டார். நீர் ஏதாவது பண்ணும் பகவானை பத்தியோ பாதுகையை பத்தியோ திருவடி பத்தி பண்ணுங்கிற கடைசியில பாதுகையை பத்தி பண்ணார், ஏதாவது ஒண்ணு பத்தி பண்ணும் அப்படின்னா. தேசிகன் சொன்னார், எனக்கு இந்த கவிதாக்கிய சிம்மம் போல புரதங்கள் எல்லாம் வேண்டாம், எனக்கு இது மொத்தத்தையும் உமக்கே கொடுத்துடுறேன், நீரே எடுத்துக்கணும் அப்படின்னார். அவர் பார்த்தார், சுவாமி அதெல்லாம் இல்ல, அடியன் வந்து தேவர் சார்த்தமாக்கணுங்கிறது அடியனுக்கு எண்ணம், அது எப்படியாவது இவர் வந்து ஏத்துக்கணும், வேண்டாம் ஒண்ணு பண்ணலாம், நான் இன்னைக்கு ராத்திரி ஸ்லோகம் பண்றேன், நீரும் ஸ்லோகம் பண்ணும், 1000 ஸ்லோகம் பண்ணுவோம், யார் பண்றான் பாக்கலாம் அப்படின்னார். இவர்கிட்ட இருந்து 1000 ஸ்லோகத்தை வரவழைக்காம அவர் விடுறதில்ல, முடிவு பண்ணிட்டார் அவர். அப்ப சுவாமி தேசிகன் அரைகுறை மனசோட இருந்து ரங்கநாதனை செவிக்கச்ச பாதுகையை அனுகிரகம் பண்ண பிரதேங்க வந்து 1000 ஸ்லோகம் நான் பண்றேன்னு பிரதிஜை பண்ணார் சபையிலேயே. பரிஷதி பிரக்யாதானாம் பரிஷதிசதா காரயித்வா பிரதிஜாம் அப்படிங்கிற பாதுகாசாசனத்துல தேசிகனே சொல்ற, பிரதிஜை பண்ண வச்சு அந்த 1000 ஸ்லோகம் பாதுகாசாசனம் 1000 ஸ்லோகத்தை தேசிகன் பண்ணாங்க சரித்திரம் ரொம்ப பிரசித்தம் ஸ்ரீரங்கத்துல. அப்போ இவர்களுக்குள்ளே நடந்த சம்பாஷணி இருக்குள்ளே, அது சாத்விக சம்பாஷணி, சாத்விகமான 2 ஆச்சாரியர்கள் பேசக்கூடிய சம்பாஷணம் சொல்ற. எல்லே இளங்கிளியே இன்னமும் உறங்குதியும், அவர் கேட்டா தேசிகனுடைய வாக்கு மாதுரியத்தை நினைச்சு எல்லேங்கிற என்ன ஆச்சரியம், எப்படிப்பட்டவர் இளங்கிளியே, கிளி மாதிரி பேசக்கூடியவர், மதுரமான வாக்கு உடையவர், நல்ல கவிதைகள்லயே வந்தே வால்மீகி கோகிலம், வால்மீகிய குயில் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இவர் கிளியா இருக்கக்கூடியவராச்சே அப்படின்னு கொண்டாடுறார். இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கே, இன்னும் கிரந்தங்கள்லாம் பண்ண வேண்டாமா, காவியங்கள்லாம் பண்ண வேண்டாமா, கவி கர்மமான காவியங்கள்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக இன்னும் உறங்குதியோ அப்படின்னு அவர் சொன்னார். சில்லன் தழைய நீ நந்தி நீர் போதிருகின்றேன் சில்லு சொல்ல வேண்டாம், ஏன்னா இது வந்து அவர்கள் கொடுத்த விருதம், இது இல்லாட்டா போயிட்டு போறது எனக்கு அப்படின்னா அவர் சொன்னார். வல்லை உன் கற்பரியர்கள் உங்களுடைய சாமர்த்தியம் நாங்க பார்த்திருக்கோம், பல கிரந்தங்கள் அருளை செய்தீர், ஆனா போராது, பண்டே உன் வாயிருக்கும், முன்னாலாகவே உங்களுடைய சாமர்த்தியம் தெரிஞ்சதுதான், ஆனா இதெல்லாம் போராது, காவியம் ஒண்ணு பண்ணி ஆகணும், அது பண்ணி ரங்கநாதனுக்கு சாமர்ப்பிக்கணும் அப்படின்னு வள்ளியர்கள் நீங்களே, தேசிகன் சொல்றார் நீங்கள் தான் வள்ளியர்கள், நீங்களே கவிதா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தார். சரி ரங்கநாதன் நியமனம் அப்படியானா அப்படி இருக்கட்டும், நானே தான் ஆயிடுவார், சரி நானே இருக்கட்டும், நானே கவிதா கேசியமும் இருக்கட்டும், நானே காவியம் பண்ணணும் இருக்கட்டும், நானே இன்னி ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்ணணும் இருக்கட்டும், நானே பாதுகையை பத்தி பண்றதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துண்டு போனாராம். அப்படி உடனே அவனுக்கு ராத்திரிக்குள்ள பாதுகா சாஸ்திரம் பண்ணிட்டார். ஏன் ஒல்லை நீ போதாய் உனக்கண்ண வேறுடைய, அதோட சீக்கிரமாக எழுந்து செய்யணும், உனக்கென்ன தனியாக நீர் பாதுகா சாஸ்திரம் அனுபவம் பண்ணக்கூடாது, எம்பிரமான தனியா நீர் அனுபவம் பண்ணக்கூடாது, உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு வரணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்க பாதுகா சாஸ்திரம் கேட்கும், ஒரு பாதுகையை பத்தி 1000 ஸ்லோகத்துல அனுபவம் பண்ண யாரால முடியும், தேசிகனால்தான் முடியும், அந்த தேசியனுடைய அனுபவம் இப்ப நமக்கும் கிடைச்சிருக்கே, அந்த பாதுகா சாஸ்திரம் இருந்தே தானே கிடைச்சது, இல்லாட்டா அவர் அனுபவம் அவரோட போயிருக்கும் இல்லையோ, ஆனால் நீர் தனியா அனுபவிக்க வேண்டாம், ஒல்லையை சீக்கிரமாக எங்களோட கலந்திருந்து எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணி அவர்களை வேணும், எல்லாரும் போந்தாரோ தேசியன் சொன்ன ஒருத்தருக்கு இல்லை உமக்குன்னு இல்ல, இன்னும் பிற்காலத்துல வருவார்கள் யார் யார் இருந்தோ எல்லாரும், எல்லாரும் வந்தாச்சா, எல்லாருக்காக நான் செய்கிறேன்னா கொண்டார் கொண்டு நிற்கொள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளே ஒரு சாத்விக சம்பாஷணம் நடந்து அதன் பலனாக பாதுகா சகசிரம் அப்படிங்கிற ஆச்சரியமான கிரந்தம் உண்டு. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாதையிலோ ரெவ்வாள், கிருஷ்ணனை பத்தி சொல்லச்சா, வல் ஆனை கொன்றானை பெரிய யானை கோலையாபீஷம் யானை, அந்த யானையை கொன்றவன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியனை பத்தி சொல்லச்ச யானை போல வந்த வாதிகளை கொல்றவன், வாதிகள்னா யானை போல மதம் புதிச்சு வராளாம் ஒழிச்சுடுறேன்னு வரா, ஆனா இவர் சிம்மமா இருக்க அதான் கவிதாத்திக சிம்மம் அப்படின்னு, என்ன ஆசா மதங்கஜகனானே அவிசக்ய வேதானே பாதே யதிக்ஷிதி விருதா பிரசபம் நிருந்தன்னே காரிய கதா சவகுதூஹலிபிப்பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்த்திக சிம்மநாதா, கவிதார்த்திக சிம்மத்தினுடைய நாதம் இது, ஊரில் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சிம்மம் முழங்குறது இல்லையோ அந்த மாதிரி சிம்மத்தினுடைய முழக்கம். என்ன என்ன அவங்க கேட்டான்னா, இந்த யானைகள்லாம் இருக்கும் இல்லையோ காட்டுற அப்படியே திரிஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு சிம்மத்தினுடைய நாதம் கேட்டா போறோம், உடனே பயந்து போய் ஓடி போய் ஊஞ்சிக்கும், அங்கங்க மலையில எந்தெந்த அடியில ஊஞ்சிக்க முடியுமோ அந்தந்த அடியில போய் குகைக்குள்ளையோ எங்கேயாவது அடியில போய் ஊஞ்சிக்கும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இருக்கிறோம் இவருடைய நாதங்கிறது சிம்ம நாதமா. இதை கேட்டா வாதிகள்னா யாருன்னா யானைகள் தான் வாதிகள். வலிய வலிய ஆணை பல்லானை பெரிய யானைகள்லாம் வாதிகள், பாதம் பண்றவர்கள். அவர்கள்லாம் தேசியனுடைய சிம்ம நாதத்தை கேட்டா பயந்து போய் ஓடி போய் ஓடி போய் ராமானுஜர் திருவடியில் போய் விழுந்துருவாங்க. இப்படியானா மலைக்கிழ விழுறதோ அது மாதிரி இவர்கள்லாம் ராமானுஜர் திருவடியில் போய் விழுந்து ராமானுஜர் மதத்தை ஆசிரியச்சு. எதி கிஷிதி எதி க்ஷ்மாபு, அதாவது கிஷிதி பிருத்தின்னு பெயர். கிஷிதி பிருத்துனா மலைன்னு ஒரு அர்த்தம், கிஷிதி பிருத்துனா ராஜா அப்படின்னு அர்த்தம். எதி கிஷிதி பிருத்துனா எதி ராஜா ராமானுஜர். அந்த ராமானுஜர் திருவடியில் போய் அவாலே வந்து விழுந்துருவாராம் இந்த சிம்மத்தினுடைய நாதத்தை கேட்டா. அதனால யாராவது நாளைக்கு வாதம் பண்றேன்னு வந்தால் தேசிகன் சொன்ன இந்த சத்ததோஷி போன்ற கிரந்தங்கள் அப்படியே சொன்னா போறோம், அவர்கள் பயந்து போய் ராமானுஜ மதத்தையே ஆசிரியச்சிடுவார்கள், ராமானுஜையும் ஆசிரியச்சிடுவார்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில வல்லானை கொன்றானை பெரிய யானையாக மதம் பிடிச்சு யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் ஜெயிப்பவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி என்ன ஆக்கியாள்வான் மதம் பிடிச்சு வரைச்ச ஆள வந்தால்தானே ஜெயிச்சார். அவரு பராசர பட்டர், பராசர பட்டர் அவ அங்க யாரோ பெரிய பெரிய பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அவராசர பட்டர் ஜெயிச்சார் அப்படின்றது. இந்த மாதிரி ஸ்ரீமத் பாஷ்யகாரர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர்கள் எல்லாருமே வல் ஆணை வல்லான்னு ஒருத்தன்தான் அவனை இல்ல வல் ஆணை ஒன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்ல ஆணை. மாற்றார் இருக்கார் இல்லையோ, கொல்ல வேண்டியவர் இருக்கட்டும், கொல்ல தகாதவர்கள் சில பேர் இருக்கும், அவர்களுடைய மாற்று மாற்றம் அழிப்பாராம். அந்த விரோத பாவத்தை அழிச்சு அவளை நிசேக்க வச்சிருப்பார். சபலா துத்ருத யாதவ பிரகாஷா, யாதவ பிரகாஷர் இருந்தார். ராமானுஜர் என்ன பண்ணார்ன்னு கேட்டா, கடைசியில அவருடைய மதத்தை மறந்துட்டு அவர் அங்கிருந்து ராமானுஜத்திலே வந்து விடுமுறை பண்ணிட்டார். சத்துக்களை எல்லாம் அதாவது வாதம் பண்ண வருவார்களையும் அப்படியே ஓய்ச்சோடாமங்கிறது கிடையாது, அவளை மாற்றிடணும், மாற்றாரை மாற்றணும் அவ்வளவுதானே தவிர மாற்றாரை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. மாற்றாரை மாற்று அழிக்க வல்லாமை, அவருடைய மாற்றுனா அவருடைய சாத்திரவம் சத்ருபாவம், அதை அழிச்சு அவர்களையும் சேஷ்ணவர்களாக்க வல்லவர்கள். இவர்கள் எல்லாரையுமே அனுகிரகம் செய்ய வல்லவர்கள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியிலோ ரெம்பாவார். அப்படிப்பட்ட மாயன் அப்படின்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சாமர்த்தியங்கள்லாம் இருந்தும் ஆச்சாரியர்கள் வந்து சிஷ்யர்கள் கிட்ட வரைச்ச வல்லானை கொன்றானைங்கிறது கிடையாது, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படிங்கிறது கிடையாது. பின்ன என்ன கேட்டா மாயன் ஆச்சரியமானவன், அவர்களோடு கலந்து வழுகி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நின்று அவர்கள் கேட்ட உபதேசங்களே எல்லாம் அவர்கள் கேட்ட அர்த்தங்களை எல்லாம் உபதேசமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதனாலே மாயன் பேர். மாயன் சொல்ற இடத்துல சௌசியில சௌலப்ஜகுணம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவா. எம்பெருமான் சொல்றதா இருந்தாலும் சரி ஆச்சாரியன் சொல்றதா இருந்தாலும் சரி அவர்கள்லாம் மாயர்கள். ஏன்னு கேட்டா அத்தனை உசத்தியா இருக்காருங்கிறது கூட ஆச்சரியம் இல்லை, அத்தனை உயர்ந்த ஆச்சாரியம் நமக்காக இறங்கி வந்திருக்காருன்றதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் இருக்கிற அப்படின்னால்தான் மாயன் அப்படின்னு. வல்ல ஆணை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அப்புறம் அடியான்கள் பக்கத்திலே சிஷ்யர்கள் பக்கத்திலே மாயனை மாயனா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ராமானுஜன் முதலான ஆச்சாரியர்கள் அவர்களை பாட அவர்களை பாடப்போறோம். சுவாமி தேசியனும் அப்படிப்பட்ட உத்தமமான ஆச்சாரியம், அந்த தேசியனையும் பாடப்போறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலேயே திருப்பாவைக்கு ரொம்ப முக்கியமான பாசம் சொல்றது இந்த பாசுரத்தை. திருப்பாவையாவது இந்த பாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தனை உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பாட்டு. இதுல வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகாங்கிறது இன்னும் அதுல உயிர் நாடியா திருப்பாவையில நடுவுல இருக்கு. நானேதான் ஆயிடுகாங்கிறது இன்னும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தேசியனுக்கு ரொம்ப சகஜம். இதான் சரி அடியேன் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும், இதுவானாலும் அடியேன் அடியேன்னு சொல்லிடுவேன், தோஷம் எதை சொன்னாலும் அடியேன் ஏற்றுங்க, நானேதான் ஆயிடுகன் தோஷத்தை எரித்துக்கிறது தானே, குணத்தை எரித்துக்கிறது இல்ல. அகமஸ்வபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிற அபராதிகள்லயே சக்கரவர்த்தி யாருன்னா நான்தான், வேற யாரும் என்னளவு அபராதம் யாருமே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு தன்கிட்ட அத்தனை தோஷத்தை அவர் ஏறிட்டு அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னப்புறம் இனிமேல் தனக்கு மேலே யாரும் கிடையாது, அந்த அளவு அபராதம் பண்ணவன் நான் அப்படின்னு தன்னை சாதிச்சுக்கிறேன். இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூஷணம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அலங்காரமாக அப்படி இருக்கு. பெரியவர்கள்லாம் இப்படி ஒருத்தர் பேசிட்டு பல கிரந்தங்களை உண்டாக்குறதுங்கிறது சகஜம். இந்த காலத்துல திவ்யாம் ஸ்துதிம் வீரமிமீட சதாம் வியோகாத் தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம். தீப பிரகாசோட சரணாகதி தீபிகையை சுவாமி தேசிகம் பண்ண, ஏன்னா சதாம் வியோகா பெரியவர்கள்லாம் கேட்டுண்டா கட்டளை இட்டா. நீ சரணாகதியை பத்தி நீ சாஸ்திரம் சொன்னது இருக்கட்டும், சரணாகதியை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு. சரணாகதி தத்துவங்கள்லாம் வரா மாதிரி அது ஸ்லோகமா ஸ்தோத்திரமா சொல்லு, அது எந்தனைக்கும் இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் கேட்ட. அதனாலே சுவாமி தேசியம் பண்ணதுதான் சரணாகதி தீபிகா அப்படின்னு உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம். அது சரணாகதி விஷயங்கள் மொத்தமுமே இருக்கு. அதனால அந்த மாதிரி மகான்கள் பல பேர் கேட்டுன்றதன் பேர்ல தான் பல வியாக்கியானங்கள் சுவாமி தேசிகன் அருள் செய்ய வேண்டி இருந்தது. அவர்கள் கேட்கும்போது எந்த விதத்திலே பரிமாற்றம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ புரிஞ்சிக்க முடியறது கிட்டத்தட்ட இந்த பாசுரத்தின் மூலமாக. ஆனால் எத்தனை சொன்னாலும் சுவாமி தேசிகன் சுயமாக அவர் சொன்னதில்லை, இளங்கிளியே அப்படின்னு சொன்னதுதான் இங்கே அழகான விஷயம். தேசிகன் தன்னை கிளி கிளின்னு சொல்லிக்கிறார், பல இடத்துல சொல்லிட்டு இருக்கார். அதனால சொன்னதை திருப்பி சொல்றார் ஆச்சாரியன், அவருக்கு சொல்லி வைத்தத அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்கார். அதனால்தான் எல்லாரும் அதை கேட்டு இருக்கா அப்படிங்கறதும் இங்க முக்கியமான ஒரு விஷயமாக நாம பார்க்கணும். ஒல்லை நீ போதான் உமக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னும் போது சுவாமி தேசிகனுடைய ஒரு அவதார பலன்கிறது எல்லாருக்கும் உண்டு, இன்னும் பிற்காலத்துல வரக்கூடிய பல பேருக்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அங்கே நமக்கு கிடைக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.